ஆசை பற்றி முடியாமல் எனது மனமாசகற்றி என்னை உனது பாத பத்ம நிழலினிடை நீடிருத்தி ஒரு நாளும் எரிகை உணவாய் நினைத்து விழுமறிவிலாத விட்டில் என உலகின் ஆசை பற்றி முடியாமல் எனது மனமாசகற்றி என்னை உனது பாத பத்ம நிழலினிடை நீடிருத்தி ஒரு நாளும் நெறியா